பூவே மெல்ல பேசு உந்தன் காது சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது உந்தன் காலடி ஓசையில் காவியம் தோடுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு வண்ண பூவிழி பார்த்ததும் பூவினம் நாடுது காலடி ஓசையில் காவியம் தோணுது பூவே மெல்ல பேசு உந்தன் காதல் சொல்லி பாடு பார்த்ததும் பூவினம் நாடுது காலடி ஓசையில் காவியம் தோளது பூ